This lovely song is brought to you by www.brachte.net. जोड़ जाना जोड़ के कट के प्रोटेस्ट சல்கை வார்ன ராக்கதினா தர்ணத்தா வேகம் ராத்தா வேகம் சாகுல் வரின் ஹாயத் பஜ்ரதாகலையமா கம் லக் கர் திதா தேராகே மாதத்லத் தார் புர்ஜிலே நடவினா தோகல் பலுய் எல்லா பக்கார் தே மா தில் தார் தே மா பன் ஹப்பக் கவினா சுக்ரானு முலா தவாயா கயார் ஜமா சுதான கேபா தர் கவுமா பத்ரு லம்போ கி மீதார் கி சிதர கி பசங் கிஷ்னத ஹந்தா ஷீனா சரிகி மிஸ்ரித் வினோதாரே தக்லி லாரே மே கடோ போக் குதினா லக்குந்த தரப்ப மாவுகா பசர் தோர வீர பத்தா பசிக்கோமா சுல்கு சுக்கே மலண்டாவா தான தானாயே ஷானகவா தான தானாயே ஷானகவா சுல்கு சுக்கே மலண்டாவா தான தானாயே ஷானகவா தான தானாயே ஷானகவா பாலவங்கின் பாசார் கி ஹர்ஸ்லா கர்தோமா பல் பிரதி டோலே ராமாலும் ஜுனே சன் ஹேரோமா சஸ்வைத ஹோரஜோ யாரானோ சபதோ ரஜோ கி அவாஜே பாத்து சோமா غریبی میں بچائی دا خانے د خوئی ز سفر والرما پزم کور دے غرغنڈی دی زند نیتوں دے مخنا اور تبینا واخلا پتا باندھی ورکنا دے پختون سر میں پری کبھی در سر زما آنغ مگر آواز تا وگیم ہر ٹپ دی پولا ما جل دینا گزر تراغلا سپ نخرو گزر تراغلا سپ نخرو ٹکرے یہ ڈک دے ستارو ٹکرے یہ ڈک دے ستارو گزر تراغلا سپ نخرو گزر تراغلا سپ نخرو ٹکرے یہ ڈک دے ستارو ٹکرے یہ ڈک دے ستارو